வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிரவையினால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்று தொடரை கடந்த ஒரு வாரமாக நாம் கேட்டு வருகின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நெருக்கத்தையும் அன்பையும் பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகள் எப்படியெல்லாம், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவிமார்கள் எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பாசத்தோடு அன்போடு இருந்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீன் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலெல்லாம் உதவி ஒத்தாசையாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அருமை சகோதரர்களே, அதனுடைய தொடராக இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நெருங்கிய சொந்தமாக திருமணம் முடித்த ஒரு சஹாபி பெண்மணியை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நம்முடைய புழக்கத்திலே சொல்வதாக இருந்தால் முறைப்பெண், மாமி மகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது யார் என்றால் அன்னை ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம மனைவிமார்களில் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முறைப்பெண், நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் முறைப்பெண், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியுடைய மகள். எப்படி முறைப்பெண், எப்படி மாமி மகள் என்று பார்க்கும் பொழுது, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தந்தை பெயர் ஜஹஷ். இவர் குரேஷி குலத்திலே மிக பிரபலமான மனிதர், அதுவும் ஹாஷிமி வம்சத்தை சார்ந்தவர். மக்காவிலே குரேஷிகளும் மிக உயர்ந்த குலமாக கருதப்பட்டது, அதிலும் ஹாஷிமி குடும்பத்தார்கள், ஹாஷிமி வம்சத்தார்கள் மிகவும் கண்ணியமானவர்களாக உயர்ந்த குலத்தவராக கருதப்பட்ட ஒரு காலம் அது. அந்த காலத்திலே ஹாஷிமி வம்சத்தை சார்ந்த ஜஹஷ் அவர்களுடைய மகள் தான் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவருடைய தாயார் யார் அப்படின்னு சொன்னா உமைமா. ஜைனப் ரழியல்லாஹு தஆலா உடைய தாயார் உமைமா. இவங்க யார் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அப்துல்லாவுடைய சகோதரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லாவுடைய சகோதரி தான் உமைமா. அதாவது அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள். அப்துல் முத்தலிபுக்கு ஏற்கனவே பல பிள்ளைன்னு பார்த்துருக்கிறோம். எத்தனை பிள்ளைங்க ஞாபகம் இருக்கா? ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறேன். 12 பிள்ளைகள் அப்துல் முத்தலிபுக்கு. அதுல ஒருத்தர் தான் அப்துல்லா, கடைசி பிள்ளை அப்துல்லா. அதுல ஒரு பெண் பிள்ளை தான் யார் உமைமா. அந்த உமைமாவுடைய மகள் தான் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமா யாரு? யாருங்க? மாமி, மாமி பூப்பி. எப்படின்னு சொல்லி சில ஊர்ல பூப்பிங்குவாங்க, சில ஊர்ல மாமிங்குவாங்க, எப்படின்னு சொல்லிக்கங்க. ஆ, முதல்ல அந்த உமைமாவுடைய மகள், மாமி மகள் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை சொல்றாங்க. வஹி வந்த புதுசுல இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே அன்னை ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை கபூல் செய்து கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பருவ வயதை அடைந்து திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை செய்யறாங்க மக்காவில். ஒரு புரட்சிகரமான காரியம். என்ன புரட்சிகரமான காரியம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யமன் தேசத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சு. அந்த வியாபார கூட்டத்தினர்கள் ஜெயித் என்ற ஒரு அடிமையை மக்காவுடைய சூகை உக்காஸ் என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய பஜாரில் விட்டு விட்டு போயிடுறாங்க. ஜெயித் என்ற ஒரு அடிமை. அந்த அடிமை யார் வாங்குறார் அப்படின்னு சொன்னா, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாவுடைய மாமா மக ஹக்கீம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கிறேன். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காத்து குறைஷிகள் அவருடைய குடும்பத்தாரையும் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் தங்கியிருந்த பொழுது தன்னுடைய மாமிக்கான என்ன பண்ணாங்க, ஒரு மூட்டையில மாவுலாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த ஹக்கீம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அண்ணனுடைய மாமி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது தன்னுடைய மாமிக்கு திருமண அன்பளிப்பாக இந்த ஜெயித்ங்கிற அடிமையை அன்பளிப்பாக கொடுத்துட்டு போறாரு. யார் ஹக்கீம் என்ன பண்றாரு, தன்னுடைய மாமிக்கு அன்பளிப்பா யார கொடுக்குறாரு, இந்த ஜெயித் என்ற அடிமை. இவர் யார் அப்படின்னு சொன்னா, யமன் தேசத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒரு அடிமை, மக்காவினுடைய வீதிகளிலே மக்காவுடைய பஜார்களில் விற்கப்பட்ட அடிமை. அந்த அடிமையை ஹக்கீம் வாங்கி யாருக்கு அன்பளிப்பா கொடுத்துறாரு? ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துறாரு. அப்ப ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்களோட வீட்டிலேயே இந்த செய்து வளர்ந்து வர்றாரு. வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த செய்து உண்மையிலேயே அடிமை கிடையாது, இவர் யமன் தேசத்திலே நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். அப்ப அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்க ஊர்ல ஒரு முறை என்ன சொன்னா, இரவு நேரத்துல கொள்ளைக்காரன் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போகும்பொழுது இந்த செய்தி சின்ன பிள்ளையா இருக்காரு, இவரை தூக்கிட்டு போயிடுறாங்க கொள்ளைக்காரங்க. தூக்கிட்டு போய் இவர் அடிமத்தினுடைய கொள்ளை பொருட்களோடு விற்கும் பொழுது ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இவரை ஒரு அடிமன் சொல்லி வித்துட்டு போயிடுறாங்க. வித்துட்டு போகும்பொழுது அந்த ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் காணாமல் போன தங்களுடைய பிள்ளைய தேடி தேடி அலையிறாங்க, ஒவ்வொரு ஊரா தேடுறாங்க. கடைசியா கேள்விப்படுறாங்க, ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு கூட்டம் போய் அந்த ஊர்ல போய் சொல்லுது, உங்க பிள்ளை மக்கால இருக்கிறாரு, மக்கால முகமது ஒரு மனுஷருக்கு அவர் அடிமையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு பெற்றோர்கள் மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து நேரம் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகமதே நீங்க இந்த மக்காவில் வந்து ரொம்ப கண்ணியமான மனிதர், நீங்க வந்து நினைச்சா எதுவும் செய்யலாம், அதனால உங்கள்கிட்ட அடிமையா இருக்கிற அந்த ஜெயித் வந்து அவர் உண்மையிலேயே அடிமை கிடையாது, எங்களுடைய பிள்ளை, அவரை வந்து கொள்ளைக்காரங்க ராத்திரில வந்து தூக்கிட்டு வந்து அடிமையா வித்துட்டாங்க சின்ன பிள்ளையில, இப்ப அவர் உங்கள்ட்ட இருக்கிறாரு, தயவு செஞ்சு எங்க பிள்ளை எங்களோட அனுப்பிடுங்க, எங்க பிள்ளைய எங்களோட அனுப்பிடுங்கன்னு சொல்லி அவருடைய தாப்பனர் வந்து கேட்கிறாரு. யாருடைய தாப்பனாருங்க? ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு உடைய தாப்பனர் வந்து கேட்கிறாரு. கேட்கும் பொழுது ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்றாங்க, நான் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நீ தாராளமா கூட்டிட்டு போங்க, ஆனா அவர் ஒத்துக்கணும், ஜெயித் ஒத்துக்கிட்டா நீங்க அவரை கூட்டிட்டு போங்க, அவரை வற்புறுத்தி உங்களால அனுப்ப முடியாது, அவர் வரமாட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் வற்புறுத்தி அனுப்ப முடியாது, அதனால எங்கிட்ட பேசுறதை விட என்ன கன்வீனியன்ஸ் பண்றதை விட உங்களுடைய மகனையே போய் கன்வீன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சிருக்காங்க. ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட நேரா வந்து தன்னுடைய அந்த தாப்பனா சொல்றாங்க, மானே வா போலாம் அப்படின்னு சொன்னா ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு எங்க போலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்ல நம்ம ஊருக்கு போலாம் வா அப்படின்னு சொன்னா ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நம்முடைய ஊரிலே நான் ஒரு சுதந்திரமானவராக ஒரு பெரிய பணக்காரருடைய பிள்ளையா நான் வசிப்பதை விட இங்கே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிமையா வாழ்வதை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன தாப்பனார் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு சொல்லி பாக்குறாரு, ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குற மாதிரி இல்ல, தாப்பனார் திரும்பி போயிடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹுடைய இந்த பாசத்தை, பெருமானார் மீது வைத்திருக்கிற முஹப்பத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க, நான் ஜெயிதை உரிமை விட்டது மட்டுமல்ல, அவரை என்னுடைய வளர்ப்பு மகனா ஆக்கிக் கொள்கிறேன், அவரை உரிமை விட்டது மட்டுமல்ல அவரையே என்னுடைய வளர்ப்பு மகனா ஆக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்துருச்சு, ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்துருச்சு, எல்லா பெண் குழந்தைகளா இருக்குது, அதனால ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அறிவித்து விட்டார்கள். அந்த வளர்ப்பு மகனுக்கு, அடிமையாக இருந்த வளர்ப்பு மகனுக்கு அதுல ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய மாமி மகள் ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது என்ன புரட்சி அப்படின்னு சொன்னா, சோழ மக்கத்து குறைஷிகள்ல குறைஷி வம்சங்கிறது ரொம்ப உயர்ந்த வம்சம், அதுலயும் ஹாஷிமி கோத்திரத்தா இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப கூடுதலான உயர் குலத்தோர். இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள பிராமணர்கள் மாதிரி ஐயர் ஐயரோட ஐயங்கார் ரொம்ப உயர்ந்து சொல்லுவாங்க இல்லையா, தலை பிரம்மனுடைய தலையிலேருந்து வந்தவங்க தோல்லேருந்து வந்தவங்க சொல்லி அந்த மாதிரி அந்த ஐயங்காரோட உயர்ந்த கூட்டம் என்ன சொன்னா ஹாஷிமி கூட்டம். அந்த ஹாஷிமி கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இஸ்லாத்தினுடைய சமத்துவத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரு அடிமைக்கு ரசூலுல்லாஹி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு அடிமையா இருந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிமி கோத்திரத்து பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அவங்க குடும்பத்தாரும் ஒத்துக்கிட்டாங்க, அன்னை ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆச்சு, ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. கருத்து வேறுபாடு ஏற்பட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க ரெண்டு மூணு முறை, ஆனால் கருத்து வேறுபாடு நாலு நாள் முத்திக்கிட்டே போகுது கணவனுக்கு மனைவிக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜெயினபோட இனி என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது, ஏன்னா எனக்கு அவங்களுக்கு ஒத்துப்பாதனா ஆயிப்போச்சு, ஆகவே நான் தலாக் விட்டுலான்னு இருக்கிறேன், நான் தலாக் விட்டுலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜெயின ஜெயிதே ஒருபோதும் அப்படி செஞ்சாங்க, தப்ப செய்யாதீங்க, தலாக் விட்டுறாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கிடுவா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், இன்னதாலிக்கும் காண யூதி நபியே, நபியே நீங்கள் யாருக்கு இது தக்கோல் இல்லதி அண்ணாம் அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு கிருபை செய்தானோ நியமம் செய்தானோ அண்ணாம் தலையி, நீங்களும் யார் மீது கிருபை செய்தீர்களோ அந்த மனிதருக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள். யார் அல்லாஹ் சொல்றான்? ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றான். அதாவது அல்லாஹ்வும் அவர் மீது கிருபை செய்தான், நீங்களும் அவர் மீது அருள் புரிந்தீர்கள். அந்த ஜெயித்துக்கு நீங்க சொன்னீர்கள் எப்படி, வாம்சிக அலைக்க சௌஜக, உன்னுடைய மனைவியை நீங்கள் தலாக்கி விட்டு விடாதீர்கள், மனைவி உங்களோட நீங்களே வச்சுக்கங்க என்று நீங்கள் சொன்னது ஒத்தாக்கல்லா, மேலும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி கருத்து வேறுபாடுகள்லாம் மனைவியை தலாக்கு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த செய்துக்கு அறிவுறுத்தியதை அல்லாஹ் நன்கு அறிவான் அப்படிங்கலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்சாப்ல வந்து ஆயத்து. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அட்வைஸ் பண்ணாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு, சமாதானமாயிரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் கேக்குறாங்க, ஆனால் மன முறிவு ஏற்பட்டு போச்சுன்னா சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில ரெண்டு மனசும் ஒத்துவாக்குதான் வாழ்க்கை, ரெண்டு மனசும் ஒத்து வாழ்ந்ததான் வாழ்க்கை. மனமுறிவு ஏற்பட்டு போச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில, மனசால ஒத்து போக முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை பேர் தான் கயிறு போட்டு கட்டினாலும் அங்க சேர்ந்து வாழ முடியாது. எந்த அளவுக்கு பாருங்க, ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஒரு மனசுல ஒரு என்ன ஆயிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ண முடியல, ரசூலுல்லாஹி சரி பண்ண முடியல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்காக வேண்டி கணவன் மனைவிக்கு மத்தியில தலாக்குங்கிற ஒரு முறையை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுல வாழ்றவர்களும் பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேரும் சந்தோஷமா முகப்பத்தா இருக்கிறாங்க அன்பா இருக்கிறாங்க பிரச்சனையே இல்லை. சில சமயங்கள தகராறு வரும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துறாங்க, ஒன்னு மனைவி விட்டு கொடுத்துறாங்க இல்ல கணவன் விட்டு கொடுத்துறாங்க பிரச்சனையே இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காமல் நானா நீயாங்கிற பிரச்சனை வரும்பொழுது அங்க ஈகோ வந்து சைத்தா வந்து போகும்பொழுது என்ன எடுத்துக்க, அங்க யாராலும் சமரசம் செய்ய முடியாது, யாராலும் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் ரப்பல் ஆலமீன் தலாக்குங்கிற ஒரு உரிமையை அங்க சொல்றான். தலாக்குங்கிறது எடுத்த உடனே ஈஸியா தலாக் தலாக் தலாக் அப்படின்னு போறதல்ல, தலாக்குங்கிறது ஏதோ மிட்டாய் சாப்பிட மாதிரி அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுகாதல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஹலாலிலேயே அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய ஹலால் தலாக் தான் அப்படிங்கிறாங்க. எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிதுன்னா அதே மாதிரி தலாக்கையும் ஹலாலாக்கிதுன்னா, ஆனால் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஹலால் எதுன்னா தலாக் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த தலாக்கு சொல்ற முறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிங்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு போச்சா, கணவன் முதல்ல தன்னுடைய மனைவியை கொண்டு உபதேசம் பண்ண அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதல்ல அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் கேட்கலையா, அட்வைஸ் கேட்கலையா, படுக்கையை விட்டு பிரிக்கணும், அதுக்கு ஒத்து வரலையா லேசா காயம் ஏற்படாதவரை அடிக்கணும், அதுக்கு ஒத்து வரலையா நான்காவது முறை, மூணு முறை முடிஞ்சு நான்காவது முறை அகலிஹி ஹக்கமமின் அகலிகா, அந்த குடும்பத்தால இருந்து ஒரு ஆளு இந்த குடும்பத்தால இருந்து ஒரு ஆள் உட்காந்து பொது மத்தியஸ்தர்கள் உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனை கேட்கணும், இவங்களுடைய பிரச்சனை கேட்கணும், நீ கொஞ்சம் இப்படி விட்டு கொடுமா, நீ கொஞ்சம் இப்படி விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வைக்கணும். அதுக்கும் முடியல, அந்த சமாதானமும் முடியல அப்படின்னா ஐந்தாவது கட்டம் தான் தலாக் என்பது, ஐந்தாவது கட்டம். ஆனா இன்னைக்கு லேசா ஒரு பிரச்சனை, கல்யாணம் மட்டும் சவுதிக்கு போயிடுறான், இங்க இருந்து அம்மா என்ன பண்றா லெட்டர் போடுறா, தான் மருமகளை பத்தி இல்லாத முல்லா சொல்லி லெட்டர் போடுறா, உன் பொண்டாடி அப்படி பண்றா இப்படி பண்றா, ஏத்த விட்டு ஜன்ல பாக்குறா அடுத்த விட்டு ஜன்ல பாக்குறா இப்படி ஏதாவது இல்லாத பிள்ளை அவதூறு எழுதுனோட உடனே அங்கிருந்து என்ன மிட்டாய் சாப்பிடற மாதிரி தலாக் தலாக் தலாக், லெட்டர் தலாக் போய் டெலிபோன் தலாக் போய் இப்ப இமெயில் தலாக் எஸ்எம்எஸ் தலாக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எஸ்எம்எஸ் தலாக் செல்போன்ல ஈஸியா தலாக் தலாக் தலாக் ஏதோ மிட்டாய் சாப்பிடற மாதிரி. இதெல்லாம் நம்முடைய பெண் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடூரம், இது பெரிய மிகப்பெரிய அநியாயம். இன்னைக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை தாக்குவதற்கும் இஸ்லாத்தின் மீது அவதூறு சொல்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் என்னன்னா அந்த தலாக்குடைய விஷயம். அதனால தலாக் என்பது மிக மிக கவனமா மேற்கொள்ள வேண்டிய கையாள வேண்டிய ஒரு விஷயம் இது. அந்த அடிப்படையில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசம் செஞ்சு பாக்குறாங்க, சமரசம் ஆகல, கடைசி அவர் வழி இல்லாம தன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லிடுறாங்க. ஜெயின் ரதி அல்லாஹு தாலானோ ஜெயினம் என்ன பண்ணிடுறாங்க, தலாக் சொல்லிடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, செய்த கூப்பிட்டு என்ன செய்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா ரெண்டு பேரும் நான் சமாதானம் பண்ணி வச்சிருப்பேன். ஜெயித் ரதி அல்லாஹு தாலா இல்ல யார சொல்லலாம், மன வெறுப்பு ஏற்பட்டு போச்சு, மன முகப்பத்து இல்லாம போயிடுச்சு, இனிமேல் நீங்க கையில் போட்டு கட்டினா கூட ஒன்னும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயித் ரதி அல்லாஹு தாலானோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பெருமானாருடைய அறிவுரையையும் மீறி, பெருமானாருடைய அறிவுரையை மீறி ஜெயித் ரதி அல்லாஹு தஆலா தலாக் சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் ரதி அல்லாஹு கோவப்படல, கோவப்படல, வருத்தப்பட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அவசரப்பட்டீங்க வருத்தப்பட்டாங்க, ஆனா கோவப்படல, என் பேசி மீறி செஞ்சிடன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா தலாக் என்பது ஒரு கணவனுடைய உரிமை, அது ஒரு மனைவியை தலாக் சொல்வது என்பது கணவனுடைய உரிமை, அல்லாஹ் கொடுத்த உரிமை, ஆக சரியத்திற்கு உட்பட்டு தான் அந்த உரிமை அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல, கண்டிக்கல, அவங்களை ஒன்றும் கோவப்படல, மாறாக வருத்தப்பட்டாங்க, என்ன செய்ய இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலை சகோதரர்களே, ஜெயித் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா கன்வின்ஸ் பண்ணி, அவங்க குடும்பத்தாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஜெயித் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஜெயித் ரலியல்லாஹு தஆலா மனம் ஒத்து போகலன்னு சொல்லி தலாக் விட்டுட்டாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, அந்த ஜெயினபுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும், ஜெயினபுக்கு வந்து நாம நம்மளாலதான் அவங்களுடைய அவங்க வாழ்க்கை மாதிரி பாதிலேயே தலாக்கா ஆயிடுச்சு, விவாகம் முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருமானாசனம் தீர்மானிக்கிறாங்க. தன்னுடைய மாமி மகளை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம், நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு, பெண் கேட்கறதுக்காண்டி யார் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா ஜெயித் ரதியல்லாஹு தலாவே அனுப்புறாங்க. அதான் பனிஷ்மெண்ட், என் பேச்ச கேட்டு நீ என் பேச்ச கேட்காம தலாக சொல்றதுனால எனக்காக நீயே போய் பெண் கேட்டுவா அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினப் ரதி அல்லாஹு தலானுடைய இதான் முடிஞ்ச உடனே ஜெயித் ரதி அல்லாஹு தலானும் அனுப்புறாங்க. ஜெயித் ரதி எல்லாம் நேரம் ஜெயினப்பிட்ட போறாங்க, போய் நான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சார்பா வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காண்டி பெண் கேட்க வந்திருக்கிறேன் உடனே. இவங்களை பார்த்த உடனே ஜெயினப் ரதி அல்லாஹு தலான கோபத்துல முகத்தை திருப்பிக்கிறாங்க, கோபத்துல முகத்தை திருப்பிக்கிறாங்க, திருப்பிட்டு சொல்றாங்க, முகத்தை திருப்பிட்டு சொல்றாங்க, நான் இஸ்திஹாரா செய்யாம எந்த முடிவு எடுக்க தயாரா இல்ல, ஏன்னா திருமணம் முடிப்பது ரசூலுல்லாஹ், அது ஒரு சந்தோஷம், ஆனா கேட்டு வந்திருக்குது யாரு, தன்னுடைய பழைய கணவன். அந்த விருப்பில் என்ன பண்றாங்க, மோதத்தை திருப்பிக்கிட்டு நான் இஸ்திஹாரா செய்யாம அல்லாஹ்ட துவா செய்யாம இந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே ஜெயித் ரதி அல்லாஹு தான் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும் வழியிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை இறக்கலாம். என்ன ஆயத்து, வலம்மா கவா ஜெயிதுன் நஹபோ, ஜெயித் தன்னுடைய முறையை முடித்து கொண்ட பொழுது, அதாவது தன்னுடைய உரிமையை முடித்து அவர் தலாக் சொன்ன பொழுது, ஜவ்வஜ்னாகஹா, அந்த பெண்ணை நபியே நாம் உமக்கு திருமணம் செய்து வைத்தோம். யார் சொல்றா, அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்ணை உமக்கு நாம் திருமணம் செய்து வைத்தோம் அப்படின்னு சொல்லி ஆயத்து இறங்குது. அவங்க இஸ்திஹாரா செஞ்சு நின்றக்கா தொழுது அல்லாஹ் துஆ செய்றாங்க, அதுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறக்கிறான். சகோதரர்களே, ஜெயித் ரதியல்லாஹு தஆலாவுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, குர்ஆன்லயே பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரே சஹாபி ஜெயித் ரதியல்லாஹு தஆலா மட்டும்தான். குரான்ல பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரே சஹாபி ஹஜ்ரத் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு தான். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கலார் ஜெய்துன், ஜெயித் தன்னுடைய தேவையை முடித்த பொழுது, அதாவது தன்னுடைய மனைவியை தலாக்க சொன்ன பொழுது, ஜவ்வஜ்னாகஹா, அந்த பெண்ணை ஜெயித் மனைவியை உமக்கு நாம் திருமணம் முடித்து வைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இறக்கினான். இப்படி ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிஞ்ச உடனே, ஜெயித் ரதி ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருமணம் முடிஞ்ச உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவுக்குன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து ஏற்பாடு பண்ணது அன்னை ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹு கல்யாணத்துல தான். ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹு கல்யாணத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுக்க கொடுத்து உங்க வீட்டுல யாரு வீட்டுல மாவு இருந்தா வலிமா, வலிமான்னு சொன்னா ஏதோ பெரிய ஒரு 40-50 பெரிய கல்யாண மண்டபத்தை முடிச்சு ஒரு 2000 பேருக்கு சோறாக்கி அது 1000 பேர் தின்றது போக, 1000 பேர் சாப்பாடு வீணா போனது போக, இப்படி இல்ல, இப்படி வீடு செய்யமா இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வலிமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு சஹாபி அவங்க வீட்டுல இருந்து மாவு கொண்டு வந்தாங்க, ஒரு சஹாபி அவங்க வீட்டுல கறி கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு ரொட்டி மாதிரி ஆக்கி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியும் கறியும் ஜெயினப் ரதியல்லாஹு தஆலாவுடைய வலிமாவிலே விருந்தாக கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட சஹாபாக்கள் கலந்து கொண்டு அந்த விருந்திலே சாப்பிட்டாங்க. அப்ப அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்றது யார் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு தன்னுடைய தாயார் உம்மு சுலைம், சில பின்னாடி அவங்களுடைய வரலாறு வரும், உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த வலிமா சாப்பாடு சமைக்கிறது கொண்டதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது ஸ்பெஷல் சாப்பாடு, ஏன்னா நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப எளிமையான வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை தான் மேற்கொண்டாங்க அவங்க, அப்படித்தானே. பிற்காலத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இஸ்லாம் வெற்றி கொண்ட பொழுது அந்த நாடுகளிலே அவங்களுடைய கஜானாக்கள் தங்க வைர வைடூரியங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலில் இருந்து கொட்டினான். ஆரம்பத்தில் சஹாபாக்கள் எப்படிதான் இருந்தாங்க, உடுக்கிறதுக்கு ஒழுங்கான துணி இல்லாம, சாப்பிடறதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம, கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் தான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ரொட்டியும் கறியும் சாப்பாடு சஹாபாக்களுக்கு பெரிய உற்சாகமா இருந்துச்சு, அது நல்ல அருமையான சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, நைட் ரொம்ப நேரம் உட்காந்து ரசூலுல்லாஹி வீட்டு வாசலே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு சாப்பாடு வலிமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ரசூலுல்லாஹி வீட்டுல வாசல உட்காந்து நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க, அது சந்தோஷமா கொண்டாடுன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போவாங்க, போவாங்கன்னு பாக்கலாம், எழுந்து போற மாதிரி இல்ல, ரசூலுல்லாஹி வெளியே வர்றாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, திரும்ப உள்ள போறாங்க, மறுபடியும் ரசூலா வெளியே வர்றாங்க, சஹாபாக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ரசூலா உள்ள போறாங்க. வெளிப்படையா சொல்றது ரசூலுல்லாஹிக்கு வெக்கமா இருக்குது, சீக்கிரம் வெளியே போகப்பாடு சொல்றது வெக்கமா இருக்குது. இது ரசூலுல்லாஹுடைய இந்த தர்ம சங்கடத்தை சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, அவங்க பாடு சாப்பிட்ட குஷியில உட்கார்ந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த கதை அந்த கதை ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ஐயாமல் ஜாகிலியாவில தங்கள் செஞ்ச தவறுகள், ஐயாமல் ஜாகிலியாவில தங்கடைந்த மிஸ்டேக் அதெல்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எங்க அத்தா இருக்கிறாரு என்ன வெட்டி கொலை பண்ண பார்த்தாரு, எங்களுடைய தெய்வத்துக்கு வழியிட பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு சஹாபி, அல்லாஹ் என்ன காப்பாத்தினா இன்னைக்கு புனிதமான இஸ்லாத்தை அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான். இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அடையாமா கேக்குறேன் எங்க அம்மா பண்ண மிஸ் இப்படி அவருடைய பழைய கதை பண்ட கதை பேசுறாங்க. எப்படி ஆயுள் அதீன ஆவணும் மூமின்களே லா தஹ்துகுலு புயூத் நபிய ஹத்தா யஸ்தாதினோ அப்பதான் அல்லாஹ் முதல்ல ஆர்டர் போறான்னு சொன்னா சஹாபாக்களே இனிமேல் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி பெற்ற பிறகுதான் உள்ள நுழையணும் இதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் அப்படி கிடையாது ரசூலா வீடு தானே நேரம் திருந்து உள்ள வந்து பூந்துருவாங்க அப்பதான் அல்லாஹ் ரபுல்லா ஆயத்து இருக்கிறான் ஜெயனப் ரதி அல்லாஹத்தினுடைய வலிமா அன்னைக்கு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி பெறாத வரை அந்த வீட்டுக்கு நுழையக்கூடாது அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு கட்டளையிட்டுறாங்க தங்களுடைய வீடுகளுடைய ஜன்னலுக்கும் வீடுகளுடைய வாசலுக்கும் ஸ்கிரீன் போட்டுருங்க பர்தா போட்டுருங்க பர்தா போட்டுருங்க ஆர்டர் போட்டுறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் ரபுல்லா இந்த ஆயத்துல சொல்றான் இன்ன தாலிக்கும் காண யோதி நபிய நீங்க தாழ்த்தும் அல்லாஹ் சொல்றான் இதா தாழ்த்தும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டீங்களா கிளம்பி இறந்து காலி பண்ணுங்க அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல ஃபைதா தாழ்த்தும் நல்ல வயிறு புட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஃபந்தஷிரு கிளம்பி சென்று விடுங்கள் ஏனென்றால் நீங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறது இன்ன தாலிக்கும் காண யோதி நபிய அது நபிக்கு கஷ்டமா இருக்குது இடையூறா இருக்குது அல்லாஹ் ரபுல்லா பாருங்க தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம்ன்ற உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றான் அவர் உங்களிடத்தில் சொல்வதற்கு வெக்கப்படுகிறார் ஆனால் உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் ஒருபோதும் வெக்கப்பட மாட்டான் அவங்க வெட்கப்படுறாங்க அவர் உங்களிடத்தில் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உண்மையை சொல்றது ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் அதனால நீங்க சாப்பிட்டுன்னு வெளியே போயிருக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆயத்தை இருக்கிறோம் அந்த நேரத்துல கயிறு இந்த சம்பவங்கள் நடப்பது அன்னை ஜெயனப் ரதி அல்லாஹுடைய கல்யாணத்துல வலிமால ஜெயனப் ரதி அல்லாஹுடைய நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பேரே பட்ட பேரே என்ன உம்முல் மசாக்கீன் ஏழைகளின் தாய் பேர் அவங்க அளவுக்கு தர்மம் பண்ணுவாங்க அந்த அளவு தர்மம் பண்ணுவாங்க அன்னை சவுதா ரதி அல்லாஹுத்தாலாவுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னேன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல தன்னுடைய அருமை மனைவிமார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்லாம் கேக்குறாங்க யார சொல்ல நீங்க மூத்தா போன பிறகு எங்கல்ல யார் முதல்ல மூத்தாவாங்க கேட்டு சொன்னோம்ல சவுதா ரதி அல்லாஹு அன்ஹு வரலாறுல எங்கல்ல யார் முதல்ல மூத்தாவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யாருடைய கை நீளமா இருக்கிறதோ யாருடைய கை நீளமா இருக்கின்றதோ அவர் தான் உங்களை முதல்ல மூத்தாவாருங்கிறாங்க உடனே சஹாபி பெண்மணிகள் மனைவி மாறலாம் பண்றாங்க ஒரே டேப் வச்சு அளந்து பாக்குறாங்க அதுல சவுதா ரதி அல்லாஹுத்தாலா கை நீளமா இருந்தவொடனே அவங்க தான் மூத்தாவன்னு நினைக்கிறாங்க ஆனா முதல்ல மூத்தானது யாரு ஜெயனப் ரதி அல்லாஹுத்தாலா ரசூலா எந்த ஜெயனப் தான் இவங்க தான் முதல்ல மூத்தானாங்க அப்ப கை நீளம் ரசூலா எதை சொல்றாங்கன்னு சொன்னா அதிகமா தர்மம் பண்றவங்க அதிகமா வாரி வழங்குறவங்க அந்த வகையில ஜெயனப் ரதி அல்லாஹுத்தாலாவுடைய ஒரு அழகான பட்ட பேர் என்ன அப்படின்னு உம்முல் மசாக்கீன் ஏழைகளின் தாய் மிஸ்கின்களின் தாய் அப்படின்னு அவங்களுக்கு பேரு இப்படி தர்மங்கள் செய்யறதுலயும் ஏழைகளை அரவணைப்பதிலையும் அன்னை ஜெயனப் ரதி அல்லாஹுத்தாலா ரொம்ப பேணுதலானவங்க அது மட்டுமல்ல தங்களுடைய தொழுகைகள்லயும் இபாதத்துகள்லயும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதிகமா நின்று வணங்குவாங்க குறிப்பா இரவுகள்ல அதிகமா தொழுவாங்க ரொம்ப பேணுதலா இருப்பாங்க ஒரு வேலை தொலை விட மாட்டாங்க ஒரு சுண்ணத்தான தொலை விட மாட்டாங்க எப்பவும் பொதுவோடவே இருப்பாங்க முடிந்தவரை எப்பொழுதும் ஒதுவோடவே இருப்பாங்க எப்பப்பெல்லாம் வாய்ப்புலையுமோ அப்பப்பெல்லாம் தொழுதுப்பாங்க எந்த அளவுக்குண்டா ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க பைத்துல் மால் பொருள் வந்திருக்குது அதை யாருக்கு எப்படி செலவழிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நடத்தியது ஒரு உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி உலகத்துக்கே முன்மாதிரியான இஸ்லாமிய ஆட்சி அந்த இஸ்லாமிய ஆட்சி தான் ரசூலுல்லாஹி நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய ஒரு மஷூரா ரசூலுல்லாஹி வீட்டில் நடந்துட்டு உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல பைத்துல் மால் பொருள முஹாஜிர்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அன்சாரிகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல உமர் ரதியல்லாஹு தஆலாவுடைய பேசிட்டு இருக்கும்போது அன்னை ஜெயனப் ரதியல்லாஹு தஆலா குறுக்க ஏதோ பேசுறாங்க குறுக்க போந்து ஏதோ பேசுறாங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உடனே உமர் ரதியல்லாஹு கடுமையான கோபம் வந்துருச்சு என்ன அல்லாஹ்வுடைய அரசாங்க விஷயத்தை தலையிடுறியா நீ அப்படின்னு யார கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிய உமர் ரதியல்லாஹு கண்டிக்கிறாங்க ஏன்னா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தவறை கண்டிப்பதில் யாராலும் கவலைப்பட மாட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கூட கண்டிப்பட என்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சில சமயங்கள் என்ன பண்ணிருக்காங்க குறுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு சில சமயங்கள் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க இயற்கை சுபாவம் அப்படி அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜெயனப் ரதியல்லாஹு அன்ஹு குறுக்க பேசின உடனே உமர் ரதியல்லாஹு கடுமையான கோபம் வந்துருச்சு நாங்க வந்து உட்கார்ந்து அரசாங்க விஷயமா பேசிட்டு இருக்கிறோம் இதுல நீ எனக்கு குறுக்கிட்ட நீ அப்படின்னு கண்டிக்கிறாங்க சோ இன்னைக்கு பல அரசாங்கங்களுக்கு அரசாங்கங்கள் எங்க நடக்குதுன்னா கிச்சன் கேபினெட்ல தான் நடக்குது பல விஷயங்களை யார் தீர்மானிக்கிறாங்க கிச்சன்ல தான் தீர்மானிக்கிறாங்க பல ஆட்சியாளர்கள் பல அரசியல்வாதிகள் அவருடைய அரசாங்கம் எப்படி நடத்தணும் யாரை எம்பி ஆக்கலாம் யாரை மந்திரி ஆகலாங்கிறது எங்க தீர்மானிக்கப்படுது கிச்சன்ல தான் தீர்மானிக்கப்படுது ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே அரசாங்க விஷயத்துல தன்னுடைய மனைவி வந்து தலையிடுவதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் பா சிரிச்சிட்டு சொல்றாங்க கரெக்ட் தான் நீங்க செஞ்சது கரெக்ட் தான் உமரை சொன்னா கலந்துதான் அப்படின்னு உமர ரொம்ப ஜோஷ் வந்துருச்சு. அப்போ நம்ம ரசூலுல்லாஹ் அங்கீகாரங்களே கொஞ்சம் வேகமா கண்டிக்கிறாங்க, உனக்கு அறிவு இல்ல இந்த மாதிரி சரியா அப்படி சரியா கண்டிச்ச உடனே நபிசுல்லாஹி இப்ப உமர சொல்றாங்க, உமரே போது நிறுத்திக்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தொழுகையாளி, ரொம்ப பேணுதலானவங்க, அவங்க ரொம்ப ஓவரா திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அசாதம், அதாவது முதல்ல அவங்க தலையிட்டதை உமர் கண்டிச்சதை ரசூலுல்லாஹ் ஆதரிக்கிறாங்க. நீ செஞ்சு கரெக்ட் தான், நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை பத்தி மனைவி கிச்சன்ல இருந்து யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா உமர் கொஞ்சம் வேகமா திட்டும் பொழுது அங்க தன்னுடைய மனைவி சப்போர்ட்டா பேசுறாங்க, ஜெயநபதி இல்லாதனுக்கு போது நிறுத்துங்க, அதை வந்து ரொம்ப நல்ல பேணுதலானவங்க, ரொம்ப தொழுகிறவங்க, அதனால அவங்களை அதிகமா பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அவ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்னை ஜெயநபதி இல்லாஹத்தலான பத்தி என்ன சொன்னா, இன்னஹா அவ்வாஹத்தொன், ரொம்ப பேணுதலான பெண், அது ரொம்ப தக்குவா உள்ள பெண்ணு, அவங்களை திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜெயநபதி இல்லாஹத்தலான எந்த ஒரு சுண்ணத்தான தொழுகை நஃபிலான தொழுகை விட மாட்டாங்க, எப்பவும் ஒதுவோட இருப்பாங்க, இபாதத்துகள்ல ரொம்ப அதிகமான ஆர்வம் உள்ளவங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது, இன்ஷா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாறுல அது ரொம்ப தெளிவா வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல ஒரு இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் எப்ப சொல்லியிருப்போம். அந்த சம்பவத்துல ரசூலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனைவியா கூப்பிட்டு கேட்கறாங்க, மத்த மனைவி மாதிரி கூட்டு கேட்கறாங்க, ஒன்னும் அபிப்பிராயம் நம்ம ஆயிஷா பத்தி என்ன அபிப்பிராயமா என்ன அபிப்பிராயம் அண்டு, அதுல முதல்ல கேட்கறது என்ன ஜெயனபடி தான் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஜெயனபிரதி இல்லாஹத்தலா கூட கேட்கறாங்க ஆயிஷாவை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ஜெயனபிரதி இல்லாஹத்தலானா, ஜெயனபிரதி இல்லாஹத்தலானாவுக்கும் ஆயிஷாவுக்கும் அடிக்கடி தகராறு வந்துருக்குது. ரெண்டு பேரும் யாரு யாருங்க சக்கரத்தி மாறுங்க அப்படிங்கிறனால அடிக்கடி சண்டை வந்துருக்குது. ஆனால் அந்த நேரத்திலே ஆயிஷா ரதி இல்லாஹத்தலானா அவங்கள பத்தி ஜெயனபிரதி இல்லாஹத்தலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லா யா ரசூலுல்லாஹ் மா அலிம்து மின்ஹா இல்லா கைரா, அல்லாஹ் தூதரவர்களே அல்லாஹ்வே சத்தியமாக நான் ஆயிஷா இடத்துல இதுவரை நன்மையை தவிர எதையும் பார்த்ததில்லை. இதான் தக்குவாங்கிறது. அந்த நேரத்துல வந்து நல்லா போட்டு கொடுக்கு நல்ல வாய்ப்பு ஆயிஷா பத்தி இல்லாமல் போட்டு கொடுக்கலாம் நினைக்கல. அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு தக்குவா என்னன்னு சொன்னா, பல நேரம் ரெண்டு பேரும் தகராறு பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருக்கு மாற்று கருத்து வந்திருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே ரெண்டு பேரும் நீ யாரும் பேசியிருக்காங்க, ஆனால் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஏதாவது குறை சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தும் கூட அவனுடைய தக்குவா அந்த பேணுதல் நினைச்சாங்க, வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் மா அலிம்து மின்ஹா இல்லா கைரா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அல்லாஹ்வே சத்தியமாக ஆயிஷா இடத்துல நான் நன்மையை தவிர எதையும் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஆயிஷா ஜெயனப் ரலியல்லாஹு தான் வந்தாங்க, வந்த அவனுடைய சகோதரி ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்கள் விசாரிச்சுட்டு ஹம்னாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க, ஹம்னாவை கூப்பிட்டு அனுப்புறாங்க, யாரோ சஹாபி வந்து ஹம்னா உங்களை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க அப்படின்ற உடனே ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்காண்டி தான் கூப்பிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஏதோ அபிப்பிராயம் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய சகோதரி சொல்லி அனுப்புறாங்க, இந்த பாரு உனக்கு ஆயிஷா கூட ஏதாவது எந்த காலத்துல ஏதாவது தகராறு இருந்தா கூட இப்ப அதெல்லாம் சொல்லிடாத, ரசூலுல்லாஹ் கிட்ட ஆயிஷா பத்தி நல்லதே சொல்லிட்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரி கிட்டே சொல்லி அனுப்புறாங்க ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலானவங்க இறையச்சம் உள்ளவர்கள் ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி அவருடைய வாழ்க்கை நல்ல விதமா சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு 53வது வயதிலே ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய 53வது வயதிலே வஃபாத் ஆறாங்க. வஃபாத் ஆறதுக்கு முந்தின வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹசானாவிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹா பைத்துல் மாலிலிருந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்குன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வலீஃபா, வலீஃபான்னு சொல்லுதுங்க ஊக்கத்தொகை, ஊக்கத்தொகை என்ன பண்ணுவாங்க கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது ரசூலுடைய மனைவிமார்கள் எல்லாத்துக்கும் பைத்துல் மாலிலிருந்து ஒரு தொகை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹாவோ ஒரு பை நிறைய ஒரு தட்டு நிறைய தீனார் திரகங்கள் வச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்து எவ்வளவு எதிர்ப்பு என்னல, தன்னுடைய அடிமை பெண் ஒரு பெண் யாருன்னு சொன்னா பர்சா பின்த் ராஃபியா, பர்சா பின்த் ராஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தன்னுடைய வேலைக்கார பெண் என்று சொல்றாங்க. அது அவங்க அந்த ஒரு பெரிய தட்டுல கொண்டு வராங்க துணி, அந்த துணிக்கு மேல என்ன பண்றாங்க இவங்க அந்த தட்டுக்கு மேல ஒரு சின்ன துணியை தூக்கி போடுறாங்க, துணி தூக்கி போட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் என்னுடைய சொந்தக்காரர்கள் அதாவது என்னுடைய ரத்த சொந்தங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை எத்தீம்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு வந்தோடனே அந்த பர்சா இப்னு சமா அப்தா இப்னு ராஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோ அந்த அம்மா போய் எல்லாத்துக்கும் தர்மம் மட்டும் வந்த பிறகு கேட்கறாங்க வேலைக்கார பெண்மணி எனக்கு ஏதாவது மிச்சம் உண்டா அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த துணியை உதற அதுல ஏதாவது இதா பாருக்கிறாங்க மேலப்பட்ட துணியை, அந்த துணியை உதறாங்க, அந்த உதற துணியில இருந்து கிட்டத்தட்ட 85 தினார் கீழே விழுது, 85 தினார் விழுது, அந்த 85 தினாரையும் அந்த ஏழை பெண் அந்த தன்னுடைய வேலைக்கார பெண் மட்டும் கொடுத்துறாங்க. அப்ப உதற துணியில இருந்து 85 தினார் விழுந்துச்சுன்னு சொன்னா கொடுத்துட்டு எவ்வளவு சொல்லி கணக்கே இல்லை, அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி மனைவிமார்கள் சொல்லி கொடுத்தனுப்பாங்க. ஆனா அதை எண்ணி கூட பாக்கல, அப்படியே அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டார்கள். தங்களுடைய கடைசி காலம் வரை ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய கையாலேயே தையல் வேலை பின்னுற வேலை இந்த மாதிரி வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி வந்தார்கள். அந்த கடைசி வாழ்வர்களும் தையல் வேலை மூலமாகவும் பின்னல் வேலை மூலமாகவும் அவர்கள் பணம் சம்பாதித்து அதை வைத்து தங்களை வாழ்க்கை ஓட்டினார்கள். அமீர் மூமின் வரக்கூடிய பைத்துல் மாலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அப்படியே தர்மம் பண்ணிடுவாங்க. அவங்க வஃபாத்தாரத்துக்கு முந்தின வருஷம் உமர் அலி அல்லாஹ் வந்த பொருள் வரும்பொழுது அதை தர்மம் பண்ணிட்டு அல்லாஹ் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப தள்ளாமையாயிடுச்சு, என்னால் முடியல, அடுத்த வருடம் நான் உமருடைய சொத்துக்காக காத்திருக்க கூடாது, உமருடைய துமர் தரப்படி இந்த பணத்திற்காக நான் காத்திருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் துவா செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அடுத்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகிறான். ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா தங்களுடைய 54வது வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். அவங்களை அடக்கம் செய்யறதுக்காண்டி கபருக்குள்ள இறங்குறது யார் அப்படின்னு சொன்னா ஜைனப் ரழியல்லாஹு தஆலாவுடைய கணவர் ஜைத் ரழியல்லாஹு தஆலா முந்தின கணவர். அந்த முந்தின கணவர் ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு பிறந்தது உசாமா. அவங்களுக்கு பிறந்ததான் யாரு? உசாமா பின் திசையில் கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய செல்லமான பேரப்புள்ள. அந்த உசாமா ரதி அல்லாஹு தஆலாவு தான் ஜைனப் ரதி அல்லாஹு தஆலாவுடைய கபர்ல இறங்குறாங்க. உசாமா வந்து ஜைனபுக்கு யாருங்க? அம்மா மாதிரி, அதாவது வாப்பாவுடைய மனைவி அப்படிதானே, அத்தாவுடைய மனைவி, மூத்த மனைவி, அப்ப அம்மா மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால அவங்க அது வந்து மகரமானவங்க தான். அவங்க உசாமா ரதி அல்லாஹு தஆலாவும் இன்னும் சில சஹாபாக்கள் மகரமான சஹாபாக்களும் அவருடைய கபூர்ல இறங்கி அடக்கம் செய்கிறார்கள். அன்னை ஜைனப் ரதி அல்லாஹு தஆலாவுடைய கபூர் இன்னைக்கும் ஜன்னத்துல் பக்கையில, மதினாவில ஜன்னத்துல் பக்கையில அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களிலே மிகவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள், சதகா செய்யக்கூடியவர்கள் உம்முல் மசாக்கின் என்ற பெயர் பெற்றவர்கள் செய்த ஜைனப் ரதி அல்லாஹு தஆலா. அவர்களிடத்திலிருந்து அந்த ஈகை தன்மையும் அந்த கொடை தன்மையும் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் நம்முடைய பெண்களிடத்திலும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.